தலைப்பு நீர். நீரால் நீரும் நீரானீரே, நீர் சுமக்கும் பெண்டீரை மறைப்பீரோ? நீர் தொலைத்து நீரும் தொலைகிறீரே? நீர் கிட்டும் விற்பனைக்கு மட்டும், பாட்டில்களுக்கு இல்லை தண்ணீர் பஞ்சம், விற்பனையில் சாதனைகள் படைப்பதும் நீரே.